வணக்கம். தமிழ்நாடு மாணவலைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞானப்பிரகாசம். 20/7/18 தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. நேற்றைய பதிவினுடைய தொடர்ச்சி. நேற்றைய பதிவில் ஒரு முக்கியமான குறிப்பை பார்த்தோம். என்னென்னா, எந்த விதமான இடுபொருளும் இல்லாமல் முற்றிலும் இயற்கையை சார்ந்து, இயற்கையை பலப்படுத்தி, இயற்கையை புரிந்து கொண்டு, இயற்கையை மேம்படுத்தி, இயற்கையை மிக துல்லியமாக வரையறை செய்து, அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ப பயிர் செய்து, உற்பத்தி செய்து விளைவித்தால் அதில் வந்து உழவர்களுக்கு வந்து நிறைய செலவு இல்லை. நீருக்கு ஏதோ எந்திரங்களை சார்ந்தோ, அல்லது விதைத்தலுக்கு எந்திரங்களை சார்ந்தோ, உழவுக்கு எந்திரங்களை சார்ந்தோ, நடவுக்கு எந்திரங்களை சார்ந்தோ, களையெடுக்க எந்திரங்களை சார்ந்தோ, உரத்துக்கு எந்திரங்களை சார்ந்தோ, அல்லது கம்பெனிகளை சார்ந்தோ, பூச்சி மருந்துக்கு பூச்சிகளை விரட்டுவதற்கு எந்திரங்களை சார்ந்தோ அல்லது கம்பெனிகளை சார்ந்தோ, அறுவடைக்கு சார்ந்தோ, அறுத்த பின் நெல்லை பிரிப்பதற்கு சார்ந்தோ, மூட்டைகளை தூக்கிச் செல்வதற்கு சார்ந்தோ, எந்திரங்களை சார்ந்தோ, இப்படி பல்வேறு வகையில் எந்திரங்களை சார்ந்து உழவன் இருந்தால் அவன் இந்த எந்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட கூலியை கொடுத்த பின்பு மிகுதியாக வரும் ஒன்று மாத்திரமே அவனுக்கு வருவாயாக கிடைக்கும். அந்த இயந்திரங்கள் கிடைக்கவில்லை என்றால் அந்த இயந்திரத்தை சார்ந்து இருப்பதால் அவனுடைய விளைச்சல் பாதிக்கும், அவன் சரியாக செய்ய முடியாமல் போய்விடும். காலம் தப்பினாலும் முடியாது. எந்திரங்கள் காலம் கிடைத்தாலும் எந்திரங்கள் கிடைக்காமல் போனாலோ, எந்திரங்கள் ஒத்துழைப்பு செய்யவில்லை என்றாலோ, எந்திரங்களால் ஏற்படுத்தப்படுகின்ற செலவு அதிகரித்தாலோ அவனால் வேளாண்மையை சரியாக செய்ய முடியாது. ஒரு வேளாண்மையை தன் அளவிலே முழுமையாக செய்கின்ற எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்ற ஒன்றாக தமிழர் வேளாண்மை இருந்தது. இதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். எதையுமே சார்ந்து இல்லாமல் செஞ்சான். அந்த மாதிரி செய்யும்போது நேற்றைய பதிவில் நான் சொல்லியிருந்தேன், 10 ரூபா செலவு வச்சு 12 ரூபாய்க்கு விற்றா கூட 2 ரூபா தான் லாபம் கிடைக்கும். ஆனால் 2 ரூபா செலவு வச்சு 5 ரூபாய்க்கு விற்றா லாபம் உழவனுக்கு அதிகமாக வரும்னு சொன்னேன். யாருமே 2 ரூபா செலவில் 12 ரூபாய்க்கு விளையாதா அப்படின்னு கேட்கவே இல்லை. நான் அந்த கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தே அந்த பதிலை போட்டிருந்தேன் அந்த பதிவை. ஐயா, தமிழர் வேளாண்மைன்னா 5 ரூபாய்க்கு தான் விளையுமா, மற்ற வேளாண்மையில் மட்டும் 12 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு விளையுதுங்கிறீங்க, தமிழர் வேளாண்மையில் 5 ரூபாய்க்கு தான் விளையுமான்னு யாரும் கேட்கவே இல்லை. நான் அந்த கேள்வி வரணும்னு எதிர்பார்த்து போட்டேன் அந்த பதிவை. உண்மை இதுதான். உண்மையில் 12 ரூபாய்க்கு தமிழர் வேளாண்மை முறை மூலம் நீங்கள் விளைய வச்சிங்கன்னா எவ்வளோ லாபம்னு பாருங்கள், விளையும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். சரியா, நிரூபிக்க போகிறோம், நிரூபிச்சிட்டு இருக்கோம், நிரூபணமாக காட்ட போகிறோம். சரியா, இதுக்காக தான் மாதிரி பண்ணைகளே நம்ம வடிவமைக்கிறோம். இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. இந்த உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையில் இருக்கிற விலை நிர்ணய தகவல்கள், விலை நிர்ணயம் நுகர்வோரையும் உற்பத்தியாளரையும் சார்ந்திருந்தால் அது என்றைக்குமே சமமான எடையுள்ள சம அழுத்தத்தோடு இருக்கும். அதாவது வந்து உற்பத்தியாளனும் பாதிக்க மாட்டான், நுகர்வோனும் பாதிக்க மாட்டான். இது சரியான பதில் கிடையாது. சரியான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உற்பத்தியாளன் மிக உயர்ந்த இன்பத்தோடு இருப்பான், இன்பத்தை அனுபவிப்பான் உற்பத்தி பண்ண பொருளால். நுகர்வோன் மிக உயர்ந்த சுகத்தை அனுபவிப்பான். அது தமிழர் வேளாண்மையில் மட்டும்தான் சாத்தியம். அதை எப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல முயற்சி பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம தொடர்ந்து சந்திப்போம். உங்களுக்காக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.